ரெண்டை திரிகே ஓகே ஓ ரூபம் ரெண்டை விலிகே தீபம் மேமண்டா ரெண்டை பலிகே ஓகே ஓ ராகம் ஒக்கட்டை நிலிச்சே பிராணம் மேமண்டா தீர தீர தீர தீர தீர தீர ఇది నిజం.